அதுக்கு யோகியதை இல்லாம அதுக்கு அதிகாரம் இல்லாம போகுது. போனால் என்ன பண்ணும், யாரையும் எதையும் அபேட்சிக்காமல் தான் என்ன பண்ணலாம், ஒரு சீவீச்சவனுக்கு துவய மந்திரமும் அவனுடைய அர்த்தமும் நிச்சயமா தெரியாம போகாது. அதனால மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டா இல்லையா, துவயத்தை துவயத்தை அர்த்தத்தோடு கூட அனுசந்தித்துக் கொண்டிருக்கு, துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுது. துவயத்தை சொல்லிண்டே அப்படியே அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவாலும் இருக்கா, இல்ல ஓரளவு துவயத்தை சொல்லிட்டும் இல்லையா, வாச்சிகமான துவயத்துக்கு அனந்தம் மானசமா அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரதி ஆதிருத்தியில முதல்ல சப்தத்தினுடைய இல்லையா உச்சாரணமும் அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தினுடைய அனுசந்தானமும் இது மாதிரி போகிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் உண்டு. அப்படியே துவய மந்திரத்தை சொல்லிட்டே போகும்பொழுது மந்திரோச்சாரண சமகாலத்துல அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும், இது கேசாந்தி பக்கம். அந்த பக்கம் சமசாப்தியமான பட்சம் அதனால பட்சாந்தரம். இப்போ நாங்கெல்லாம் அங்கெல்லாம் சொன்னதில் எப்படின்னு கேட்டாக்க, முதல்ல மந்திரத்தினுடைய உச்சாரணம், அதுக்கு பிறகு மந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானம், திரும்பி மந்திரத்தினுடைய உச்சாரணம், திரும்பி மந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானம்ங்கிறது தான் இப்போ அர்த்தானுசந்தானேன சக துவயம் பக்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அர்த்த நிர்ணயம். அதனால ஏதோ ஒரு பிரகாரத்தால் அவரவர்களுக்கு எது உபதேச பிராப்தமோ அவர்களுக்கு எது சம்பிரதாயமோ அந்த பிரகாரம் அர்த்தானுசந்தானத்தோட கூட இல்லையா துவய மந்திரத்தினுடைய உச்சாரணம், இது இல்லையா நான்காவதாக இல்லையா அதுக்கு யோகியதை இல்லையா. இப்போ துவய மந்திரம் மட்டும் தெரியும், அதனுடைய அர்த்தம் தெரியாது. அதேதான் சீவைட்டவர்கள்லாம் எல்லாம் சமாஷணமானவர்கள் தான் சீவைட்டவர்கள், சமாஷணமான சீவைட்டவர்கள் எல்லாருக்கும் நிச்சயமா துவயமந்திரம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த துவயமந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சந்தர்ப்பம் ஏற்படல. அப்படிப்பட்டவர்கள் துவயத்தை அர்த்தானுசந்தானம் அர்த்தானுசந்தானத்தோட துவயத்தை உச்சரிக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போகுது. இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம், பெருமாள் அதை கைங்கரியமா சீக்கரிக்க மாட்டான். அதனால பெருமாளுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படாது, கோபம் தான். எங்க படிச்சா, யார்கிட்ட படிச்சா, இதெல்லாம் சும்மா அமௌண்ட் சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு தெளிவு இருக்காது, கேட்கிற பெருமாளுக்கும் திருவுள்ள புரியாது. ஆச்சாரியத்தை படிச்சவனுக்கும் அவங்க நல்லா பார்த்தா வித்தியாசம் தெரியும். அர்த்தம் தெரியாமே சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் செய்துதான் சொன்னா பலன் உண்டு சுவாமி, அது கை தெரியுமாக. இப்போ எனக்கேனா பிரகார துவயத்தாக்கம் அப்படிங்கறதாது இல்லையா, கடைசியில இவனையும் இல்லையா ஒரு கிரேஸ்மார்க் கொடுத்து தூக்கி போடுறான். அர்த்தானுசந்தானம் எதையா என்ன மனசு அனுசந்தானம் இல்லையா, நம்முடைய வாக்குனால இல்லையா பகவான் துஷ்யத்தை எப்போன்னு கேட்டா இவன்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா உண்டு மனசால எவ்வளவு பெருமாளே மனசனால ஸ்மரிச்சு இல்லையா சாஸ்திரங்களையும் சீசுக்திகளையும் எல்லாத்தையும் மனசனால ஸ்மரிக்கணும், மனசுங்கிறது பெருமாள் கொடுத்துருக்கோம். அதனால அர்த்தானுசந்தானம் பண்ணுறது தான் கைங்கரிய போட்டியில் செய்யறது. வெறும் துயமந்திரத்தை அப்படியே சொல்றது இவருடைய காலக்ஷேபத்துக்காகவும் இல்லையா காலக்ஷேபம் இவருடைய பொழுதுபோக்குக்காகவும் இதுக்காக சொல்றதே இல்லைய, அது அர்த்தம் தெரியாமல் சொன்னா உபாயமாக, அர்த்தம் தெரியாமல் சொன்னா கைங்கரியமாக. துவயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் துவய மந்திரத்தை அப்படியே சொன்னால் அதுக்கு உபாய அம்சத்துல துவக்கு உண்டு. முதல்ல சொல்லும்போது அர்த்தம் தெரிய வேண்டாம். பரண்யாச காலத்துல துவயமந்திரத்தை ஆச்சாரியன் உச்சாரணம் பண்ண இவன் அணு உச்சாரணம் பண்ற காலத்தை அர்த்த அர்த்த அர்த்த ஜானம் தேவையில்லை. அதற்கு பிற்பட்ட காலத்துல துவயமந்திரத்தை அர்த்தத்தை தெரியாம சொல்லும் பொழுது அது காலக்ஷேபமாக அது எங்க சாதிக்கிறார் சாதானாம் உபரிசித்தேன முன்னால் மூலேன லப்தாத்மகா சத்தா ஹேது சகுஜபேன இல்லையா உக்தம் காலம் துவயன க்ஷிபன் மேற்கொண்டு உபாயான உத்தானத்துக்கு உத்தர காலத்துல துவயமந்திரத்துடைய ஜபம் ஜபம்னா என்ன அர்த்தம் அர்த்தானுசந்தானம் இல்லாமல் வாக்குருத்தி ரூபமான ஜபம் அது உபாய அனுஷ்டான காலத்துல பூர்ண உபாயம் உபாயத்துக்கு உத்தர காலத்துல தாரக்ஷேபம் நல்ல பொழுதுபோக்கு அது கைங்கரியம் இல்லை அர்த்தானுசந்தானம் பண்ணாதான் கைங்கரியம் அதனால துவயத்தை துவயத்தினுடையதான அர்த்தானுசந்தானம் பண்ணுதல் எந்த ஸ்லோகம் மந்திரங்கள்லாம் சொன்னா கூட அர்த்தத்தோடு சொன்னாலும் கைங்கரியம் மற்ற கைங்கரியம் இல்லை அர்த்தத்தோடு சொன்னாலும் கைங்கரியம் சொல்றதெல்லாம் அதாவது கைங்கரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா எது பெருமாளுக்கு அத்தியந்த திருவுள்ள உகப்பை ஏற்படுத்துமோ அது கைங்கரியம் இல்லையா. துவயமந்திரத்தை அர்த்தானுசந்தானத்தோட துவயமந்திரத்தை கேட்கும் போது பெருமாளுக்கு ஏற்படுற திருவுள்ள உகப்பு இல்லையா வேற எதை கேட்டாலும் ஏற்படல அப்படிங்கிறது விஷயம். லோகாச்சாரியர் அர்த்தாதச ரகசியங்கள்ல தனித்வயம் அப்படின்னு ஒரு ரகசியம் பண்ணியிருக்க அமிர்தமா இருக்கும் சும்மா சொல்ல என்ன வெள்ள போது திட்டினாலும் திட்டீங்க பரமாற்பூத்தமா இருக்கும். அதாவது துவயமந்திரத்தினுடைய பெருமையை குறிக்கும்படியா நம்முடைய சம்பிரதாயத்தில் என்னென்ன ஆச்சாரியர்கள் என்னென்ன சொன்னாலோ இல்லையா அது எல்லாத்தையும் முதல்ல ரகசியார்த்தங்களை கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அனக்டோட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பிற்பால் நஞ்சீர் ஏகாந்த தேவையில் இருக்கும்போது நம்பிள்ளை இல்லையா ஒரு ஒரு ஐட்டம் வந்து அறிமுகப்படுத்தி இல்லையா இவருக்கு உஜ்ஜீவிக்குமாறு இவருக்கு ஹிதத்தை அனுப்பிச்சு அறிவிச்சு கேட்டார். நஞ்சீர் சாச்சாரா சம்சாரிகளுக்கு இன்னும் ஹிதம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சொப்பனம் கேட்டேன். அதாவது எதுக்காகன்னு கேட்டால் ஏதோ இந்த இது பண்றதுக்காக கட்டி கிடிக்கிறதுக்காக இல்லையா சம்சாரிகளுக்கு இன்னும் ஹிதம் சொல்லக்கூடாதுன்னு சொப்பனம் கேட்டேன் அதனால நான் ஒன்றும் கிட்ட சொல்றதா இல்லை அப்படின்னா அவர் சொன்னா நஞ்சி நம்பிள்ள சொன்னாரா அப்படி ஒன்றும் பரம கிட்டத்தை சொல்ல வேண்டாம் ஏதோ நாடி வந்துட்டான் இங்கே திருவடியில் சம்பந்தம் அபேட்சித்தான் அதுக்காக ஏதாவது ஒரு சொன்ன சந்தான கோபால மந்திரத்தையோ அதாவது பரம ரொம்ப பிரயோஜனாந்திர பரமான மந்திரம்னு இருக்கும் ஒரு சந்தான கோபால மந்திரத்தையாவது இருக்கு இல்லையா அருள் செய்யலாகாதுன்னு கேட்டேன். இப்படி நம்பிள்ளை ரொம்ப நிர்பந்திக்க இல்லையா சரி வாங்க ரைஸும் போனாரா போனவாரே பெருமாள் சன்னியில் போனோம்னா நன்னா உட்கார சொல்லி நன்னா பத்ய சம்ஸ்காரம் பண்ணி வைத்து துவயத்தை அப்பத்தோடு கூட உபதேசிச்சு முடிச்சார். ஏன் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தவொடனே நம்பிள்ள கேட்டாரா இல்லையா அருள் செய்ய முன்பாக வேற ஒன்று திருவிழா பற்றி உபதேசித்து வேற ஒன்று ஆகிட்டேன்னு கேட்டாரா. எப்படியாவது நம்ம கை கழிய போவான்னு இவனை கை கழிவுறதுக்காக சொன்னோம் போக மாட்டேன்னு ஒட்டி விட்டான். ஆன பின்பு இவனுக்கு அருள் செய்வதுன்னு வந்த பிறகு நான் எதை விஸ்வசித்து எதை அனுப்பிக்கிறேனோ அதை தவிர வேதனுக்கு அருள் செய்தால் இவனுக்கு சொன்ன உபதேசித்தால் நான் விப்ரலம்புக்கு போட்டியில வேறேன் ஆன பின்பு இப்படியே செய்ய வேண்டியதா இருக்குன்னு பார்த்தார். ஆக நம்முடைய பூர்வாச்சாரம் விஸ்வசித்து இல்லையா அத்தனை பேரும் அனுப்பித்து போது அந்த துவயத்துடைய அப்பான்னு சொன்னாங்க ரொம்ப அழகான கதை. நம்பிள்ளையும் இது என்ன இது நஞ்சியோட சுபாவம் நம்பிள்ளைக்கு தெரியும் நைசா ஊட்டி விட்டாங்க அப்புறம் முடிஞ்சு போயிடும் தெரியும். அதனால ஏன் எதாலும் இது பண்ணப்படாதோன்னு சொல்லி ஒரு வியாஜத்தை சொல்லி அவர் உள்ள அனுப்பிச்சு விட்டார். அதனால துவயமந்திரத்துடைய அர்த்தம் அப்படி செய்ய கூட்டால் ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் யார் யாரும் வேண்டாதவங்க வெளியில் நிறுத்தி கதவை சாத்திட்டு அப்புறம்தான் துவயத்தை சொல்லுவார். அதனால நேரம் சொல்றது மாசம் எல்லா திருமாவளுடைய சோத்திரங்கள் தான் எல்லாம் துவயத்துக்கு மேற்பட்டது ஒண்ணுமே இல்லை இல்லையா. வேற எல்லாம் துவயத்துக்குள்ள அடங்கும், துவயம் மற்றது எதுக்குள்ளயும் அடங்காது. துவயம் வியாபகம், மற்றவை எல்லாம் துவயத்தினால வியாபகம். மற்றதெல்லாம் சுவாமி அதெல்லாம் பண்டத்த சாசனாலும் யாருனாலும் சொல்லலாம், துவயத்தை யார் சொல்ல முடியும். ஒரு சதாச்சார திருவிழாத்துல சத்திய சம்ஸ்காரம் வந்து உபதேசம் பெற்றவர் வேற யார் சொல்ல முடியும். ராமாயண பாராயணம் பண்ணலாம், அது யாவனாலும் பண்ணலாம். பட்ட விட வீதி கூட்டு செய்வன் கூட ராமாயணத்தை பாராயணம் பண்ணலாம். துவயமந்திரம் அப்படி அப்படிப்பட்ட வாயில துவயமந்திரம் வந்துருமா? ஆனால் துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணுவது உத்கிருஷ்ட கைங்கரியம். மற்றவைகள்லாம் கைங்கரியமாக கைங்கரியமாகும்னாலும் இதை காட்டிலும் ரொம்ப நிதான கைங்கரியம் தான். இது இதை காட்டிலும் ரொம்ப தாழ்ந்த நிலையில் உள்ள கைங்கரியம் தான் நான் சொல்லலாம். புரியல இது சர்வமஷ்டாந்தரா இவ ஞானத்துக்கு உறுப்பு. ஏன் திருமந்திரம் மூலமந்திரம் அதெல்லாம் அதுக்கு சிறப்பு, இதுதான் மந்திரரத்னம். இல்லாக்கா அட்டாட்சரத்துக்கு ஞான சிறப்பு, துவயத்துக்கு அனுஷ்டான சிறப்பு. அட்டாட்சரத்தினால பெற்ற ஞானம் பூரா துவயத்தால் அனுஷ்டிக்கிறதுக்கு உபயோகப்படும். அட்டாட்சரத்துக்கு அதிக சிறப்பா துவயத்துக்கு அதிக சிறப்பாங்கிறத பத்தி